കൂടും. மக்கள் கலங்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடி கிளங்குதப்பா நாடி கிளங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா. நான் காற்றிலே அலைகிற காகிதம். நான் பைக் உள்ள பைக்ல என்றும் புன்னகை ஒன்றுதான் என் மதம்.